పరాచరభట్టార్యః శ్రీరంగే చ పురోహితః శ్రీవత్సాంగతః శ్రీమాన్ ఏషయసే మహర్షి భూయసే ఓం మహాదేవ్యే చ విద్మహే విష్ణువర్గే చ ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్. పరాచరభట్టుడియ శ్రీగుణరత్న కోశం అత్యద్భుతమా సంప్రదాయత్తి అడియే சொல்லி கொடுத்துருக்கார். நம்ம சம்பிரதாயத்துல பெருமாளை காலத்துல பிறவாட்டிக்கு அதிகமான மகிமை உண்டு. பெருமாளே அறிய முடியாதுன்னு தாழ்வாளம் சரி ஆள வந்தார் சரி பிராட்டிய பெருமையை பெருமாளே அறிய முடியாதுன்னு இருந்தாலும் விஷ்ணுபக்தி என்ற ஆச்சாரத்தினாலே அவ சேஷியா இருந்து பகவான சர்வசேஷியாக அவ்வளவுதான். 21வது ஸ்லோகத்துல பரமபதம் விஷ்ணோ பரமம் பதம் வேத பதத்தையே போட்டு ஸ்லோகத்தை குடிச்சார் பாருங்க. அதே பதத்தை போட்டு ஆச்சரியமா வேத பதத்தை போட்டு குடிக்கிறார். அப்பேற்பட்ட வைகுண்டம் மனசாக நினைக்க முடியாது. பிரகிருதி லோகத்துல அண்ணன் இருக்கக்கூடியது காவித்யம் சொல்லக்கூடியது மனசால வைத்து வர்ணிக்க முடியாது. இதெல்லாம் சரி, ரெண்டு விபூதி பெருமாளுக்கு லீலா விபூதி நித்திய விபூதி. லீலான்னா விளையாட்டு சரி, சிருஷ்டி சிசமாலாம் இங்க பண்றான் சரி, இது லீலை விளையாட்டு. வைகுண்டத்துல என்ன விளையாட்டா என்ன அழகான சித்தாந்தம் பராசரப்பட்டு யாரும் சொல்லுவாரு. வைகுண்டம் எப்பவுமே இருக்குது தானே, அது யாரும் பண்ணதில்லை. நீங்க பக்தர் எழுத்தாளர் என்ன சொன்னார், பிராட்டியே உனக்கோசமே இந்த வைகுண்டம் தயார் பண்ணாங்க. ஆச்சரியமான யாரும் சொல்லாத ஒரு அழகான அற்புதமான ஒரு உல்லேகம். அப்படி முடிச்சார் எழுத்தாளர் சோகத்துல. இன்னைக்கு 72வது ஆரம்பிக்க போறோம். மகிழும் சரமிதம் கோகே விபூதி பர தன்யாஸ்தே பரிகார கர்மணி சதா பசியந்தியே சூரயா ஸ்ரீரங்கேச தேவி கேவல கிருபா வாக்கியவர்க்கே வயம் சேஷித்வே பரம குமாரே பரிகராச்சியே தவஸ்பாரணே. ஹே பிராட்டியே கூட ஸ்ரீரங்கேஸ்வர தேவி ரங்கநாயகியே சதா பசியந்தி சூரியா வேத பதத்தை இந்த ஸ்லோகத்தையும் போடுறாரு. தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரியா வேதம் சொல்லலையோ. ரெண்டாவது அடியில கரும் பரிசார கர்மணி சதா அபசியந்தியே சூரியா அவர் அப்படியே பிரயோகப்படுறார். தேவர் திருவிதான் காரணம் அது இந்த ஸ்லோகத்தை நித்திய பூஜைன்னு விவரிக்கிறார். லீலா பூஜை நித்திய பூஜை பிராட்டி யோசனை பண்ணார்ட்டார். கேடாயா விளையாட்டு தான் எல்லாமே விளையாட்டு என்பதும் விளையாட்டுடையான ஆழ்வார் சொன்னபடி. அதனால பூப்பந்து விளையாடுற மாதிரி ஆணும் பெண்ணு சேர்ந்து விளையாடலையோ விளையாட்டி பெருமான சேர்ந்து விளையாடக்கூடியது. உதஞ்சத்ரிஹி கர்மசூத்திரோபாதிரைஹி அரேவிகளது கீழாக தொண்டகை இருவஜந்துதி. பொம்மை நாட்டம் மாதிரிலாம் நூல் கட்டி இப்படி பொம்மை ஆட்டம் நடக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைக்கிறார் ரெண்டு பேரும். அந்த கர்மசூத்திரத்தாலே பந்தை எப்படி எப்படி அசைக்கிறான் அது மாதிரி விளையாட்டு வாரு. விஷ்ணு சிம்மத்தை சவன கஷ்டமே இல்லையோ விளையாட்டை பத்தி வேதம் எழுது. அவனீத வாதகம் ஒன்றுமில்லா அன்றுன்னு நன்மாள் வாசனா இல்லையோ. சித்தித்து சித்திக்கு முன்னே பிரளயத்தை முடிஞ்ச உடனே யாரும் கிடையாது, பெருமாள் மட்டும்தான் இருக்க. ததேகம் ஒருவர் தான் வேதம் பிரதான லட்சி பிராட்டியோடையும் அப்பவும் இருக்கான். பெரிய பிராட்டியும் பெருமாள் இருந்தார். இதெல்லாம் எடுத்து காமிச்சார் பாஷ்யக்காரர். சராசரம் இதம் அப்படின்னு சரம் அசரம் சேதரங்கள் அதேதரம் இவர் ரெண்டுக்குமே ஆட்டி படைக்கிற அவாதம். தேவ மனுஷத்திலே ஸ்தாபராத்மான பத்த சேதனங்கள் வைகுண்டமான முக்தாள் அங்கே இருக்க நித்திய சூரியர் இங்க இருக்கிறவரெல்லாம் பத்தாள் மோட்சம் ஆசைப்படுறவா முமுக்ஷுக்கள். இந்த பத்த சேதன இருக்காங்க கீழே அது நாலு வருஷம் சொல்றாரு. தேவ மனுஷிய சிறிய கிராமர தேவதா ஜாதி பத்தாள் தான் மோட்சம் போக முடியல, உபாசனம் பண்ணால போக முடியாது. மனுஷிய ஜாதி பசுபக்ஷி மிருகங்கள் ஜாதி தாவரம் செடி கொடி மலைகள் இதெல்லாம் பகவானுக்கு விபூதிகள். போகிய விபூதி பர எல்லாம் பகவான விபூதி தான். பரா பரவான உயர்ந்த விபூதி அது நித்திய விபூதி. கதபராய ததக்ஷரம் அதிகம் பேரு உபனிஷத்து பரான்னு பேரு வைகுண்டத்துக்கு. விவிதா ஸ்வாபாவிகி பரா விவிதா ஸ்வாபாவிகி ஞானசக்தி வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அந்த இடம்னு விஷ்ணுபுராணம் சொன்னார். பராஸ்ய சக்தி விவிதைவ சூயதே, அந்த பரமனுடைய சக்தியானது பலவிதம் வாயார் வர்ணிக்க முடியாது. சுவாபாவிகி தபஸ் பண்ணி வந்தது அவருக்கு இயற்கையாகவே பகவானுக்கு இந்த ஜான பலத்திய சாத்குண்ய பரிபூர்ணம். அவன் தமசே ரஜ சற்பர வாக்கையே ரிக்வேத ரஜோகுணங்கள்லாம் போய் அப்பாற்பட்ட உலகம். தமசற்பரஸ்தாத யஜுர்வேதம் மகான் பிரபுவை புருஷா சத்வசைவ பிரவர்த்தக. அங்க முக்குணம் கிடையாது, பெரும் சுத்த சத்துவம். அவன்தான் அங்கதான் பிரபு, அவன்தான் மகான் சொல்லக்கூடிய புருஷன், வைகுண்ட புருஷன். சத்துவம் தான் அங்க இருக்கு சொல்றாரு. வேத வாக்கியத்தை பற்றியே பற்ற இந்த ஸ்லோகத்திலே பரவே சதா பசந்தி சூரிய பேதன்யாஹா, எவ்வளவு புண்ணியம் பண்ணுவா, சோகம் பண்ணுவா. அந்த நித்திய சூரிய ஆண்டுகள் விஸ்வக்கியானவர்கள்லாம் இருக்காரு, பெருமாள் அப்படியே பார்த்துருக்கான். அவளோடு சேர்ந்து முங்கேது மோட்சம் முட்டாள், அவள் அப்படியே பார்த்து கண் கொட்டாம பார்த்துருக்கான். சதா பசந்தி சூரிய என்ன சுகூரம், இமையோ தலைவான் அழுவா சொன்னார். இந்த சாதாரண இந்தாதி தேவர்களுக்கெல்லாம் அனிமிஷாலும் இவாளுக்கே போயிரு, தேவதைகளை கண் கூட்ட மாட்டான், மனுஷா கண்ணு கூட்டுவான். இந்த தேவதைகளே கண் கூட்டா இருக்க, நான் நித்திய சூரியில் ஏன் கண் கூட்ட போறேன். அனிமிஷாம இந்த தேவையை போயிலே பார்க்கிறேன். சதாபசியந்தி கண்ணே பசம் பண்ணார். சதாபசியந்தி சூரியகா சகல் திவா அத்தியபவத்தின்னு உபதேசது. அங்கே பகல் தான், ராத்திரியே கிடையாது அந்த வைகுண்டத்துல. அதனாலேயே சதாபசியந்தி சூரியகா சகல் திவாஹாத்தியபவதி, இரவு கிடையாது. கண்ணையும் கூட போற பசியந்தி இன்னும் பார்த்துருக்கா, பதிலே இருக்கான். தன்யார் எவ்வளவு தன்யார், மூட்டை மூட்டையா ரத்தனம் கேட்பனங்களா வச்சுன்னா தன்யன் பேர், தனம் கொள்ளவன் தன்யன். இந்த மாதிரி கைங்கீரம் பண்ற தனம் கொள்ளுவார் அவர்களால் தன்யால் யாரு. தன்யாக சத்யதாகிரியம் அக்ஷய பிரஜாக உபரி உபசஞ்சிறந்த நவி வந்து அயு அல்லது இணையப்பட்டு ஏதாகிரம் ஜீவன்கள் சேதனங்கள்லாம் இருக்கா இவெல்லாம் தன் காட்டுக்கிடையே தான் நடந்து போறதுலயே கீழே புதையல் பொன் புதையல் தான் தெரியாது அவளுக்கு. பேரண்யம் அவள் பெருமாள் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிவதில்லை. அதனாலே உபவாசம் பண்ணிதான் செய்ய முடியும். தன்யாக அத்தாணி சேவகமும் சொன்னதில் கைங்கறி மண்டே இருக்காவா. ஸ்ரீரங்க கட்சியில பாஷிக்கார் கைங்கறியத்தை எவ்வளவு கொண்டாடுறார். அகில குண அனுபவ ஜனித பெருமாளுக்கு எத்தனை குணம், அனந்தனு செல்ல இல்லை அவன் குணத்துக்கு. அப்பேற்பட்டு பெருமாளை குணம் அத்தனையும் அனுபவிக்கணும், அங்க வைகுண்டமாக பண்ண முடியும். அது நீ அனுகிரிக்க வேண்டும் பாஷிக்காரர். அகில குண அனுபவ அந்த குணத்தை பார்க்கணும், நல்ல அனுபவம் வருது, ஆனந்த அனுபவம் வருது நமக்கு. அதனால என்ன பண்றது, உயர் வர உயர் நலங்கள் தான் வருது. அனவதிக அதிசய பிரீத்தி வருது பெருமாள்கிட்ட. கைங்கறி அசேஷ ஒன்னு விடாத கைங்கறி மட்டும் தோன்றது. விசேஷ சேடு தைக்க ஒன்னு விடாம ஒரு ஒரு கூட கைங்கரியங்கள் நிறுத்தி கைங்கரியங்கள் அதுவும் இதெல்லாம் எனக்கு உண்டாக்கணும் பாஷிக்கார பார்த்து பண்றேன். அத பரிசாரன்றது பாஷிக்காரங்க பரிசார கைங்க பரிசாரம் ீரங்கேஸ்வரி தேவி தன்யாஸ்தே பரிசாரகம் மணி சதா பசந்தி. பரிசாரம் எப்ப பரிசாரம் பண்ண போறேன், பரிசார கைங்கரியம் இது போக்கு விலையே கிடையாது வாழ்க்கை. இங்க பெருமாள் அவதாரம் பண்ணா இங்க ஓனா வருவா, பெருமாள் இஷ்டப்பட்ட வருவா, இல்ல பெருமாள் பார்த்தா பண்ணி இங்கேயும் அவதாரம் பண்ணுவா, அங்கேயும் பண்ணுவா. இதெல்லாம் உத்தேவங்களை கொல்லாமல் போகாது பரிசாரகம். அப்படி பண்ண ஆண்டா கேட்டா கிங்கராமவதே நித்தியம் பவந்து இருபத்ரமாக. எனது கைங்கிறதுக்கு வாங்கோ பூதிருந்தா கைங்கிற பண்ணுங்க பகவான் அனுகிரகம் பண்றார். பற்றதுக்கு சொல்றார் கேவல கிருபா நிர்வாக்கியவர்கே வயம், கிருபதான காரணம் எங்கிட்ட கைங்கிறது நீர் வாங்கிக்கணும்னா கிருபதான காரணம். கிருபை என்பது ரெண்டு கர்மாகுணமான இங்க ரசிக்கிறார் பகவான் எல்லாரையும், அது அவங்க கிருபைதான். அங்க காரணம் இல்லாத கிருபை வழிவிடத்துல காரணமே வேண்டாம். அப்ப சதாச்சாரியம் அங்க போறோம், அது சகேத்துக்கும் மெருகேத்துக்கும் ரெண்டு. காலத்தோட கிருபை, காலம் இல்லாத கிருபை. நயினாராஜர் ஸ்லோகத்தை சொல்றார், முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷு அதிகவத்சலாம். முகுந்த கருணாம், பகவானுடைய கருணம் இருக்க அதை சேவிக்கிறேன். பகவத ஸ்வராயிரு கஜேந்திர மோட்சத்தில் வேகத்தை சேவிச்சார் பட்டர். நயினாராச்சாரியர் பகவானுடைய கருணையை சேர்க்கிறார் பாருங்கள். இந்த கருணை கோசமே தயாசிரகம் 108 ஸ்லோகம் பண்ணுற தேசிகன். அப்பேற்பட்ட கருணை, முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷு, தன் ஆசீர்வாதத்த பைத்தியம் அவருக்கு, அவ்வளவு கருணை. சுரூப சம்ஸ்தவம் எஸ்யாக நிர்ஹேதுக சகேதுக்கவும் கிருபை ரெண்டு. நிர்ஹேதுகமான கிருபை, நீ கிருக்கு காலமே வேண்டாம் அப்படி ஒரு கிருபை. கிருபையோடு சிறுதமையும் ரட்சிக்கிறேன் அவளுடைய வினைக்கு தெரியாமல், அதுவும் ஒரு கிருபை தான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு கொண்டு வர இப்படி சகேதுகம் நெருகேது ரெண்டு கிருபை. அதனாலே கேவல கிருபா நிர்வா அச்சவர்க்கே வீழாக இருந்தாலும் உன் கிருபை வேண்டியிருக்கு, அது சகேதுக கிருபை. வைகுண்டம் போனாலும் உன் கிருபை வேண்டியது, அது நெருகேதுக கிருபை. அதனால ரகசிய தேசிய சொல்லாம் மோக்ஷோபாய விசாக சாஸ்திரங்களாம் வீண். இப்படி இல்லையானாக்கா மோட்சம் போனா அந்த சாஸ்திரங்களாம் எதுக்கு எழுதிருக்கு? கிருபைக்கு தான். இதை ஒத்துக்காட்டா கிருபையை ஒரு தந்தே ஆகும், இல்லை பிரயோஜனம் இல்லை. கேவல கிருபா நிர்வா அச்சவர்க்கே வயம் என்ன அர்த்தம்? கேவல கிருபையினாலே எங்களை நீ ஆட்கொள்றே பட்டர் சொல்ற. பகுவித்தவையாச கால மொழியத்வாதி கிருபை என்னன்னா மோட்சம் தேகாசனத்தில் கேட்கவே கொடுக்கலாம் பகவான். ஒரு 10,000 ஜென்மம் கேட்கலாம் மோட்சம் என்ன பண்ண முடியும்? பகவத் கிருபையில போக முடியாது. எத்தனையோ சொத்தை செலவழிக்கிறான், எல்லாம் நல்லது கிடைச்சிருவான். எவ்வளோ தபஸ் பண்றான், உடம்புக்கு ஆயாசம் கிடைச்சிருவான். எத்தனை இந்த காலங்கள் எத்தனை காலங்கள் நிறைய விளம்பமாகும் கிடைச்சிருவான். இதெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் கொண்டு வந்து எவ்வளவு கிருபை வேணும். அதுக்கு கிருபா மாத்தாலே வேணும், கிருபையா கேவலம் ஆத்மசாத் குருன்னு ஆள வந்தார். நம்ம சோத்திரத்தை அனுபவிச்சவன் கிருபையா கேவலம் என்னை ஆட்கொள்ள வேண்டும் நீர். கிருபையினாலே கிடையாது அந்த கிருபையை பண்ணுமா? பகவானுடைய கிருபை உங்களை சேரது பலவித காரணம் உண்டு. அஜ்ஞாதே யாதிக்க பிராசங்கிக லோக திருஷ்டி, இப்படி பலவிதமான கிருபி தானே சேர்ந்து பை ப்ராடக்ட்ஸ் சேர்ந்து நீ கேட்காட்ட கூட வரும். தேசிய அருள்வர் ஜெகத்யா கிருஷ்டை அழுத்த பலான் தரை அமது விகிதை அந்நேகி தர்ம எதிர்ச்சையா. இவன் நன்னா வந்து பெருமாள் ஏதோ காரணம் பண்ற இதம் வரட்டும். சங்கல்பம் பண்ணல, இவன் நல்லது வேணும். சங்கல்பம் இல்லாதே செய்தவன் வந்து சேரும். க்ஷேத்திரவாசம், ஆச்சார கடாட்சங்கள், பாகவதாக்கள் எல்லாம் வந்து சேரும். இவன் இதர தர்மங்கள்லாம் இவன் எதிர்ச்சியா வந்து சேரும். இதெல்லாம் பெருமாளை கொண்டு சேர்க்கும். புண்ணியமான இடத்துல போறான், புண்ணியமான இடம் அங்கு கிடைக்கிறது. காரணம் என்ன? மின் ஜென்மத்தோ இப்போ இஷ்டாபூர்த்த தர்மங்கள் பண்றான், அது புண்ணியம் சேரது. இஷ்டம்னா என்ன? சத்திரம் கட்டுறது, கோவில் கட்டுறது, குளம் கட்டுறது, இதெல்லாம் இஷ்ட தர்மங்கள். இது பூத்த தர்மங்கள், இதெல்லாம் பூத்த தர்மம் பேர். இஷ்ட தர்மம்னா யாகம் பண்றது, அக்னிஹோத்திரம். இப்படி பண்ணி பண்ணி புண்ணியம் சேரது இல்லையா? அது அப்படியே சேரது. அப்புறம் பெருமாளுக்கு வாழவிட்ட என்ன பண்றான்? விருக்கை மாதிரி பெருமாளுக்கு திருவன் தப்பது கொடுப்பா வச்சு கையில சில பேர் பெருமாளுக்கு விசிறான். அந்த காத்து பக்கத்துல இருக்க பாகவதாருக்கு போடுறது. இவன் பாகவத பகவானுக்கு பண்ற அந்த காத்தானது பாகவதாருக்கு படிச்சு அது பாகவதா சேவையும் சேர்றது. நீ எதிர்பார்க்காதது அதுதான். இப்படி பிரசங்காத்து வளர்க்கக்கூடியது அபத்தி பூர்வம். கங்கையில போய் உயரான், கங்கையில உயரான், கங்கையில ஸ்நானம் போறதா உண்டு, கங்கை ஸ்நானம் பண்றதா உண்டு, கங்கையிலே முக்கிய அடைஞ்சவரெல்லாம் உண்டு. கங்கையை ஒருத்த போய் உயர்ந்து விடுறான், சேர்ந்து போற மாட்டேங்க. அது நல்ல சுகதம் கிடைக்குது. இது எதிர்பார்த்தானாவது சுகம் செம்படம் பண்றான். சமுதம் இல்லையாதான் வேக வேண்டியது. பாகவதால என்ன பண்றா? சமுத ஸ்தானம் பண்றா. ஒரு அர்த்தோதயம் வருது, மகோதயம் வருது, மாசவங்கம் வருது, கீர்த்தனால போறான். அந்த செம்படம் கேட்கிறான், தண்ணியிலே தான் முழுகிறான். அர்த்தோதய காலத்தினாலே நல்ல வழி வருது. அவனுக்கு அர்த்தோதயம் பண்ணா தெரியும். இப்படி ஆதித்தியமான சுகம் கருவது வாங்க போறான். பெருமாள் கோவில் சுத்தரான். இவன் பெருமாள் பிரவேசம் பண்ணி எண்ணமே கிடையாது. பெருமாள் கணக்கு வச்சுக்கிறார், கடந்து கணக்கு அவர் பண்றதில்ல. என்ன சுத்தி நான் இப்படி அற்ப பலன்கள்லாம் கூட நல்லதுல வந்து சேர்றது எப்பயும் தர்மம் தெரியாதே வரும். அப்ப சேஷித்து பரமகுமாரி, அது அவன்தான் பரமசேஷி. பரமசேஷி சொல்றேன்னா பிராட்டி சேஷிதான், அவளும் சேஷிதான். சுவாமிதான் அவள், அவருக்கு பதியா இருக்கான் பகவான் விஷ்ணு பத்னி மகிம் தேவியும் பரமப்புமாறு. இதுதான் சாஸ்திரம். அவ இல்லாத அகலி இல்லை, பிராட்டி இல்லாத பெருமாள் இல்லை, பெருமாளை விட்டு பிராட்டி இல்லை. சேஷித்துவே பரமப்புமான அழகான சம்பிரதாய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் பற்ற சாதிக்கிறான். உபயாதித்தாலும் சேகம் சேஷித்துவம் சோமாதியானந்தான் ஆச்சாரிய சடத்த சங்கேமன்ற கிரந்தத்தில் சேஷித்துவம் சுவாமியா இருக்கிறது யாரு? பெருமாளா பிராட்டியா? அத்தனை லோகமும் லீலா விதிக்கும்போது எல்லாத்துக்கும் சுவாமி ரெண்டு பேர் தான், சொத்து ரெண்டு பேரும் தான். யாகம் பண்ணா யஜமானன், யாகம் பண்ணா யஜமானன் பேரு, யஜமானின் அவன் பத்திரிக்கை பேரு, ரெண்டு பேரும் தெரியாது. உண்டு அவன் கஷ்டப்பட்டு யாகம் பண்றான், உட்காண்டாலே உண்டு. அதான் தட்சிணைகள்லாம் பண்ற போது, தாவணங்கள் பண்ற போது பத்திரிகை புரோஷம் அடிச்சிருவாரு. தர்மத்துல ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு. அதான் லோக நிர்வாகத்தை பிராட்டிக்கு பெருமாளுக்கும் பண்ண உண்டு. பரமபுமான் அதனால சீசன் சொல்லியா தேசிகன் அழகா சொல்ற, எவ்வளவோ சொல்ற தேசிய சொல்றது. தயாசிரகத்துல இப்படிலாம் வந்து கேள்வது பிராட்டிக்கு ரொம்ப கருணம் உண்டு. அவர் தயாசிரத்துல என்ன சொன்னார், சீதமதி ஜெகத்திஷ்டா கிருத்தி அருத்துவாந்தை பல வித புண்ணியம் வரது வேண்டும். அழனது பகு விச்சாயா பத்மாசகாயிரையே ஸ்வயம். பத்மாசகாதிய பிராட்டியே ஸ்ரீனிவாசனுடைய பத்திரியே, உன்னுடைய நேரில் எல்லாம் ஒதுங்குறோம். நீ எல்லாருக்கும் அழகான பழி புண்ணியங்களை தர, அக்னிஹோத்திரம் பண்ணா சொர்க்கலோகம் போகட்டும், பண்ணா செக்க வித்தியாசம் பணம் கொடுத்துட்டே வரே. அப்போ மனசு நினைச்சுக்கிறேன், வைகுண்டம் தரம் எண்ணம் இதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணி இது ஆசைப்பட்டு பண்றதில்லை, வைகுண்டமே தரணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் தர வேண்டி தலைவித்தார்கள் வெக்கப்படலாம் பிராட்டி. வைகுண்டத்தை கேட்கறதுல இருக்குது அவர்கள். அதனாலே அப்படி தேசிய சொன்ன மாதிரி பிராசர் சொன்ன மாதிரி இங்க ஸ்ரீஸ்வதியும் உத்தேசியத்துவம் ஜனனி பதிலோகோ உஜிதோபாதி கந்தம் பச்சகுரூபே கவிசிஹி பிரத்யக் ரூபே ஒளியோ ஏக சேஷித்து. நீங்க ரெண்டு பேரும் சேஷியல் யாகம் பண்ணலாம், கட்ட தேவர்கள் யாகம் எல்லாம் உண்டு. அக்னா விஷ்ணு சஜோஷதா, அக்னிக்கு விஷ்ணுவுக்கும் சேர்ந்த யாகம் அக்னா விஷ்ணு யாகம், இந்திராவருண யாகம் இந்திரன் வருணம் சேர்ந்த யாகம், மைத்ராவருண யாகம் மித்திரன் தேவதி வருணம் சேர்ந்த யாகம். இப்படி ரெட்ட தேவதை சொல்ற போது அக்னியாக அக்னி போகுது, ரெட்ட தேவதை ஆச்சே அது சேர்த்து யாரு? ரெண்டு பேரும் தான், அக்னியும் வருணும் சேர்ந்தது, அக்னியும் விஷ்ணுவும் சேர்ந்தது. ரெண்டு பேரும் சேஷியா இருந்து நவீச பெறாள் யாகத்துல. அதே மாதிரி மோட்சம் போகிறதுக்கு பிரபத்தி போடுற போது நம்ம ஜீவன் நவிசா இருக்கும் போது ரெண்டு பேரும் தான் சேஷி, பிராட்டியும் பெருமாளும். உத்தேசத்துவம் ஜனனி இவையோகம் பத்மகுருபை இவையோகம் ஜீவன் பண்ற போது ஜீவன் தான் சமர்ப்பிக்கிறான், ஜீவன் தான் ஹவிசுங்க. அது யாரை வாங்கிக்கிறா? சேஷி யார்? அக்னா விஷ்ணு ரெண்டு பேர், இந்திராவில் ரெண்டு பேர் யாகத்துல வாங்கிக்கிற மாதிரி இந்த பிரபஞ்ச ஜீவன் ஹவிசா இருக்கும் போது யார் வாங்கிக்கிறா? இவயோகோ ஏக சேஷித்வ யோகாது. எனக்கு தான் பிராட்டி கொண்டாட முடியாது, எனக்கு தான் பெருமான் கொண்டாட முடியாது, ரெண்டு பேரும் தான் சேஷி. அவச்சேதம் பதிமையுமான் அத்தையம் மாரசம்மகா. அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீவனம் வாங்கிக்கிறீங்களே, அதை நினைக்கிறது என் மனசு. தேசி சொல்றாரு கூத்தாடுறதுன்னு என் மனசு, அவ்வளவு ஆனந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சமுதாயத்துல ரெண்டு பேரும் முக்கியம். கூத்தாடுறது என் மனசு, குதிக்கிறது ரெண்டு பேரும் வாங்கிக்கிற போது மகேந்திரா விஷ்ணு பிரபதி மகத்துவ பிரபதி வசி பிரபத்தவியேதே பழிபத வைஷ்ட விபவனம். ஞாசகத்து பிரபத்தியை பற்றி தேசியம் சொல்ற போது மகேந்திரா பிரபதி மகேந்திரா அக்னா விஷ்ணு மகேந்திரன் ஒரு யாகம் பண்றான், அக்னியை சேர்ந்து யாகம் பண்றான் ரெண்டு பேரும். அதே மாதிரி அக்னா விஷ்ணு யாகம் பண்றான், இதுல மகத்துவப்படுவது பிரபத்தவியே. இதுல ரெண்டு பேரும் சேர்த்து வாங்குற மாதிரி பிரபத்தவியே பகன்யாசம் பண்ற போது வைகிஷ்ட விபவம், ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறேன் அதான் விசேஷம் நியாச தலகத்துல. அதனால பிராட்டி என்ன பண்றான், சரி நீ ஈஸ்வரேஸ்வரன் சர்வசேஷி சொல்லுட்டு சரி நான் சேஷியா இருக்கேன்ட்டான், ஒருபடி இறங்கிறேன்ட்டா, நான் பத்னி வேஷம் போடுறேன், பொங்காட்டு வேஷம் போடுறாரு, என்னால எல்லாம் முடியும், உனக்காக பண்ண முடியும். அசேதா நாஜக தோ விஷ்ணு பத்ரி வேற சொல்லிட்டு பாருங்க பெருமாள் கிட்ட, வேற என்ன சொல்லுது? சச்சேஷா நாஜக தோ விஷ்ணு பத்னி நீ ஈசன் பேரு, எனக்கு ஈசானே பேரு, புரியலீங்க அவ்வளவுதான். உனக்கு ஜெகத்தை சிருஷ்டி செய்ய பண்றதுதான் உனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கும் உண்டு. சச்சேஷானா ஜெகதா. அப்படி இப்படி ஈசானி நான் தெரியுமா வேத சொல்லு விஷ்ணு பத்தியும் இருக்கும், விஷ்ணு பத்தியனா இருக்க ஈசானி, அதனால நம்ம இறங்கியிருக்கேன். ஈசானா அஸ்வேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அதிபத்தி பாவரூப சம்பந்தம் அப்படி சொல்லு. அதனாலே எம்பெருமானை விட மேலானவர் யாரும் கிடையாது, அவர் சர்வசேஷி, இதாச்சே சேஷி அப்படி ஒத்துந்தார். சேஷித்வே பரமப்புமானு, சேஷித்வே பரமப்புமானு, சேஷின்னு பெருமாள் வாங்கிட்டா இவனு சேஷிதான். ஆனா சர்வசேஷி தங்கள் பண்ணி சொல்லிடும் சாப்பிட்டார், சர்வசேஷி தொகையில போதலிதம். அதனாலே நதர் சமச்சு அப்படி ஏன் சர்வசேஷி புராணங்கள்லாம் சொல்லி வச்சோம், அவனுக்கு சமமானவன் கிடையாது. அப்ப வசத மத்திய வருவன் உயர்ந்து வர வருவான் கேள்வி வரும் அப்தடிகா, அது அவனுக்கு அதிகமானவன் கிடையாது. இப்ப சொன்னா பெருமாளே நாங்கெல்லாம் தரிதான் சொல்லிக்கிறோம், தரித்திரம்னா ஒண்ணும் இல்லாதவன், பைசா இல்லாதவன், வஸ்து இல்லாதவன். பெருமாளே நீயும் தரித்திரன் அவன், என்ன என்ன போய் தரித்திரியே, நீயும் தரித்திரன், உனக்கு ரெண்டு கிடையாது, ரெண்டு விஷயம் தரித்திரன். நீ உனக்கு சமமானவன்றது கிடையாது, அந்த விஷயம் நீ தரித்திரன் கிடையாது. உனக்கு அதிக உமப்பை கிடையாது, அந்த விஷயம் தரித்திரன் சமாப்தரிகா. அர்ஜுனுக்கு சொன்னார் இல்லையோ விஸ்வரூப காட்சி திவ்யமான அந்த திவ்ய கண்ணு கொடுத்த பார்க்க அப்படியே பயந்து நிற்கிறான். இப்படியா இருக்கார் பெருமாள், சர்வ சராசரங்கள் அத்த லோகம் அவர்கள் காட்டுறான், பார்க்க முடியல. அப்ப மாத்திரம் ரூபத்தை நீ லோகத்துக்கெல்லாம் பிட்டா பிதாசி லோகத்துக்கு சராசரத்தை அரசியல் கட்சி பயந்து பிரார்த்தனை பண்ண வரும். அச்சய தனச்சேதங்கள்லாம் நீதான் பிதா, தொமஸ்க பூஜ்யத்தை ஒன்ன தவிர யாரும் பூஜிக்கப்படுவ கிடையவே கிடையாது. குரு கிரியார் ஒன்ன தவிர யாரும் உயர்ந்த ஆச்சாரியன் கிடையாது. நத்தமோசி என்று சொல்றான் பெரும் அர்ஜுன வாக்கியம், உனக்கு சமமானம் கிடையாது. சமமானம் கிடையாது அப்படி அதிகம் எப்படி யாரா இருப்பாரா, லோகத்திரியேபி எல்லா லோகத்தையும் அர்த்தம். அப்ப தெய்வம் பிரபாவ கீதீதம் அனுபவிச்சோம், அவ்வளவு பெரிய உள்ளவன் நீ அப்படி அர்ஜுன் சொன்னாலே அப்படி சமாப்தரிக தெரிந்தா. அவர்கள் திருவாரூர் இரண்டாம்பத்துல சொல்ற ஒத்தார் மிக்காரை இறையாய மாமாயார் ஒத்தாய் எம்பெருமான் இவ்வுயிரால் என்னை பெற்ற எல்லோரும் இவ்வுயிரால் என்னை பெற்ற அத்தாயாய் அத்தாயாய் தந்தையாய் அறியாத அறிவித்த அத்தா நீ செய்த அரியன் அரியனே நீ என்ன பண்ற நீ பண்ண உபகாரத்தை நான் என்னன்னு சொல்றது. ஒத்தார் மிக்கார் சமாதிக தரித்த ஆயுசரி அம்மாவின் பாசுரம் ஒத்தார் சமம் கிடையாது, மிக்கார் அரியர் கிடையாது. ஒத்தார் மிக்கார் இரையாயே உன் என்ன சொல்ல முடியும், நீ சரி நடிக்க உனக்கு ஒத்தவர் கிடையாது, உன் மீது யாருமே கிடையாது, ஆனா நீ மாமாயன் மனுஷாவதாரில் கிருஷ்ணனா நடிக்கிறேன், ராமனா நடிக்கிறேன், மிருகமா இருக்க, வராகனா இருக்க, மீனா இருக்க, திடீர்னு ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறேன், நல்லது கொடுக்குறேன், கவலையை பார்த்து அவன் சேர்த்துற மாதிரி வந்து நீ ஓடுற, அவன் பயந்து ஓடுற மாதிரி ஓடுற, மோட்சம் கரு நினைச்சா எல்லாரும் மோஷம் கொடுற, சவுந்தரம் கிட்ட சரணாகதி பண்ற அவன் அல்பன் அவங்ககிட்ட நீ சரணாகதி பண்ணி சேவிச்சு நிற்கிறேன் வழிபடு. அதனால மாமாயான ஒத்தாரமிக்காயா இருந்தாலும் உன்னுடைய ஆச்சரியமான சங்கல்ப சக்தி இருக்க அளவிலேயே முடியாது, நினைச்சியே பார்க்கணும். மாயன் மாமாயன் மாமாய் ஆண்டா சொன்னாலே மாமாயன் வைகுந்தன் என்று என்று எதுவுமே சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒத்தாய் எல்லாருக்கும் சமான ஒத்தாய் சொல்லியே அல்பமான ஜீவன் கிட்டயும் வரேன் ஒத்து வரேன், அல்பமான சரி என்ன புகுந்திருக்கு, எப்பொரும் எப்பொருட்கும் உயிராய் அந்தரியாமே அவாவா ஹிருதயத்துல சராசரங்கள் அத்தனை ஊர்லயும் புகுந்து நிற்கிறேன். நீ என்ன சொல்றது, என்னை பெற்ற இப்படியா, என் தாய் தான் என்ன பெத்தா, அவ யாரு, அவன் அனுகூலம் இல்லைன்னா அனுகூலம் இல்லைன்னா என்ன அவளை தக்க முடியாது, எல்லாருக்கும் குழந்தை பார்க்கறதா. என்னை பெருக்கு தாயா இருக்கினி மாமாயண்ணி மாத தேவோபவா பிது தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவான்னு சொல்லிட்டு எல்லாம் பெருமாளா இருக்கான், மாத தேவோபவான் பெருமாள் தான், பிது தேவோபவா அதி தேவ ஆச்சாரிய எல்லாம் வருதான். அதான் சொல்ற தாயாய் மாதாவாயிருக்கே பெருமாளே, தந்தையாய் படிப்பு வளர்த்து படிக்க படிப்பு வச்சு வேலை சொல்லி வச்சு அவன் நல்ல சிறியில கொண்டு வரானே தகப்பன், அப்ப தகப்பனா இருக்க என் நல்லதை கொண்டு வரேன். அறியாத அறிவித்தோ இன்னும் மேல இருந்தேன் புவனியம் பண்ணி சமாசனம் பண்ணி ஆச்சாரியாரெல்லாம் பெருமாளே அவ மூலமாக அறியாத அறிவித்தாய் ரகசியங்கள் அஷ்டாட்சம் தயன் தலைமை ஸ்லோகம் ரகசியங்கள் பிரபத்தி சரணாகதி தத்துவங்கள் எல்லாம் உபதேசம் பண்ற அறியாத அறிவித்த அத்தா அப்படி அப்படி பெரியவன் ஞானோபதேசம் பண்ணவன் ஆச்சாரியன் ஆயினாலே ஒத்தாரமிக்கால் இலையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கள் உயிர் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாத அறிவித்த அத்தா நீ செய்தன இப்படிதான் நீ உபகாரம் பண்றியே இது தெரியாத போச்சு எனக்கு தெரியல உன்னை பத்தி சொல்றதுக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார்ப்பாசல் ஒத்தார்மிக்காலியாய பராமா யசதா அவனுக்கு பரமன்னு ஒரு பேர் உண்டு பரோமா அவனை காட்டுல பரஹா உயர்ந்தவன் மா இல்லை அதனால பரமன்னு பேர் உண்டு பரோமா யசதான்னு பரமன் அவன் பரான்னு பேர் இவன் பரஹான திராட்டி பரா அவ்வளவு உயர்ந்தவள் தான் பரமப்புமான் புமான் புருஷ வேகம் போட்ட அவன் ஸ்ரீ வேகம் போட்ட அந்த அந்த சர்வசேஷி இவதான் ஆனால் இவ பெண் பத்னியாக இருந்தாலும் சேஷியா இருந்து அவன் சர்வசேஷி ஆகிட்டான் அவன் பரமப்புமான் அது பட்டர் புருஷன் மொத்தம்தான் இப்ப லோகத்து புருஷால புருஷன் கிடையாது எல்லாரும் ஸ்ரீதான் பெருமாளை கம்பேர் பண்ற போது எல்லாரும் ஸ்ரீதான் ஸ்ரீபிராயம் இதர ஜெகதி விஷ்ணு பகவான் சொல்றது அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பதியாக இருந்து எல்லாத்தையும் பண்றதும் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு ஆபஸ்தமரே சொல்லிருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவன் ஒருத்தனே தானம் பண்ண முடியாது பத்தியை போகணும் மோட்சம் பண்ணி தானம் பண்ண போறேன் கூட வந்து பாணிக்கிறனா கல்யாணம் பண்ணியிருந்ததுலேருந்து பாணிக்கிற கையப்படுகிறான ஜாயாபத்தியோகோ தம்பதி ரெண்டு பேருக்கும் தனம் பொது என்னதான் சொல்ல முடியாது புருஷன் பத்தி பங்கு உண்டு என்னதான் சொல்ல முடியாது புருஷன் பங்கு உண்டு அப்படி அதே மாதிரி பெருமாளுக்கும் தான் நான் தான் சர்வஸ்வாமி பெருமாள் சொல்லி பிள்ளையாட்டி வந்துருவான் அவர் சர்வசேஷியா இருந்தா சர்வசேஷி சொல்லிவரும் வந்துருவான் எல்லாரும் விளையாடுறோம் ரெண்டு பேருக்கும் விளையாட்டு லோகமே குழந்தைக்கு மரபாச்சி பொம்மையெல்லாம் கொடுக்குறமே அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறான் அதனால கணவரை விரும்புறாரு கிட்ட மாதிரி இல்ல பெருமாளுக்கு அடங்கி விஷ்ணு பிரியே விஷ்ணு மனோனு கௌரே ஸ்ரீசூக்தம் அப்படிப்பட்ட பிராட்டி அவள் கணவரை சேஷிப்பிரிய பரமப்புமானு போன சேஷி ஆக்கி அவள் அடுத்தபடி இருக்கிறான் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட உயர்ந்த மூக்குப்படியில் அவர் சொன்ன ஆச்சாரியர் ஆயிலும் பணி செய்வது திருடிக்கிறேன் எல்லாம் வசதி தான் இருந்தாலும் பணிவடை செய்வது பத்திரி தான் கணவனுக்கு பணிவடை செய்யணும்னு சொல்லிட்டு அறிஞர் அப்படி அதான் ஒத்துண்டாகும் அந்த தர்மத்தை அப்படிப்பட்ட உயர்ந்த விளையாட்டுகள் உடையவர்கள் சதாபசந்தி சூரிய அவள் தன்யாரவாள் அவள் புண்ணியம் பண்ணவாள் அந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம் ஜெயலாயாம் அகிலம் சராசரமிதம் போகே விபூதி பரா தன்யாஸ்தே பரிகார கர்மணி சதாபசந்தியே சூரயா ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாக்கியவத்யே வயம் சேஷித்தே பரம புமானு ஹரிகராஷ்யேதே நமஸ்காரணே உன்னுடைய கிருபினால் தான் எல்லாம் கிடைக்குது பெருமாள் பிராட்டுடைய கிருபை வேணும் இந்த பரிகரங்கள்லாம் கைங்கரியம் பண்ணதான் கேட்டமே அதெல்லாம் வேணும் உன்னுடைய பிரிவு தான் சேர்றது உன்னுடைய பிரிவில் தான் இவ்வளவு சேர்றது அவர் சொல்றார் பிராட்டு பிரிவு தான் சொன்னவர் ஸ்ரீகுருஷ்ண கோஷம் அப்படி 22வது ஸ்லோகத்தை முடித்தார் அடுத்து 23வது ஸ்லோகம் அழகிற எப்படி இருந்து பீம கோமல புரி பாலா பலம் வேஜுஷம் யா அயோத்தியேதி அபராஜிதேதி விதிதா நாகம் பரேணஸ்திதா மா பாவீஹி அத்புத போக பூமகிணைஹி சாம்ராஸ்வதஸ்தாந்திபிஹி சுதாஸ்யந்திபிஹி ஸ்ரீரங்கேஸ்வர்கேஹ லக்ஷ்மி யுவயோஹ ராஜதானிம் விதுஹு ஸ்ரீரங்கேஸ்வர கேகலக்ஷ்மின்னு கூப்பிடறோம் ரங்கேஸ்வர ரங்கநாதம் இருக்கானே அவனுடைய கிரிடி பத்னியாச்சு போன மாட்டு பத்னின்னு சொன்னாரு அது ஞாபகம் வச்சிருந்து ஸ்ரீரங்கேஸ்வர கேக கிரகலக்ஷ்மினி ரங்கநாதனுடைய பத்னி ஆம்பாள் அதனால ரெண்டு பேருக்கு தான் எல்லாம் சொந்தம் ராஜதானி போல சொந்தம் அஞ்சு விதமான அனுபவம் சொல்றாரு ரெண்டு பேரையும் பத்தி ஸ்ருதி வேலை சொல்றது ஸ்ருதிகள் ரிஷிகள் பண்ண ஸ்மிருதிகள் சொல்லப்படுறது. இதிகாசம் ராமாயண மகாபாரதங்கள் புராணங்கள் 18 புராணங்கள் ஆகம பாஞ்சதார்த்த வைகாச ஆகமங்கள் ஆழ்வார சுயசூக்தி இப்படி பூர்வாச்சார கிரந்தங்கள்லாம் சொல்லப்படுது. உங்களுக்கு அந்த பரவத்தில் இவ்வளவும் பரவத்தை பற்றி சொல்லப்படுறது வேறு சொல்லி ஆரம்பிச்சு எவ்வளவு விஷயம் அது. ஆக்யான கோமல பொறி இப்பாலம் ஆக்யான் ஆணையிறார் பகவான் தான் ஆக்கி நேரம் இந்த கைகளை பண்ணு ஆட்சியை பண்ணலாம் வைகுண்டத்தில் பண்றார். இங்க வைகுண்டம் இங்க எப்படி கைகளை பண்றார் சுதேஷ்பதிரு மமை வாக்கியம் வேதங்கள்ல சொல்றத இந்த வேதங்கள் சுதீர்னு என்னுடைய ஆக்கியம் அதை பத்தி கேள்தானார் சுதேஷ் பதவி வாக்கியம் அது ஆணைகள் மீறக்கூடாது. எஸ்தா அமுல்லங்க வித்தியது அவன் மம துரோகி ஆட்சியவன் சுதேஷ் பிரதிகளை மீறவன் என்னுடைய ஆணையை மீறவன் என்னுடைய ஆணையை மீறவன் எனக்கு துரோகி. எனக்கு துரோகியா இருக்கிறவன் என் விஷ்ணு பக்தனா இருந்தாலும் வைஷ்ணவன் சொல்ல மாட்டான். விஷ்ணு பக்தன் வேற வைஷ்ணவன் பிரிக்கிறது விஷ்ணு பக்த கொண்டாடுற என்ன பண்ற ஆக்கியை கடைபிடிக்கிறியா சுதிஸ்மிருதியை சொல்லிட்டு அனுஷ்டானம் பண்றியா அப்படி இல்லாத விஷ்ணு பக்தனா இருந்து என்ன புரியும் நீ வைஷ்ணவன் ஆகணும். வைஷ்ணவன் எப்படி இருப்பான் கருமாக்கரை விட மாட்டான் பகவதுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணுவார் அப்படி இருக்கணும். ஆக்யா அனுகிரக பெருமாளுக்கு எல்லாம் விட்டது ஆக்யம் என்பது பீம பயமுறுத்துறது துவாரபாலரே பயமா நிற்பான். சில பேர் பயமா பீஷாத்மா துவாதப்பவதை பெருமாளுக்கு பயம் என்று இது காத்து வீசறதான். பெருமாளுக்கு பயம்னு ஒரு குணமும் உண்டு இல்ல நடக்காது. ஒரு நாள் காத்து வீசாத என்ன ஆகும் சொல்லிட்டு பீஷாத்மா துவாதப்பவதை காத்து ஒன்னு பயம் என்று வீசறது பீஷோதேதி சூரியகோ உங்ககிட்ட பயன சூரியன் தினம் ஓடிவரான் லீவு போடுறது. பீஷோதேதி சூரியா பீஷாத்மாது அக்னி இந்திரன் அக்னி தன் வேலையை காமிக்கிறது பயன்கள் வேலையை செய்கிறது இந்திராதி தேவதோ வேலை செய்கிறார். இப்படி எல்லா மருதுக்கள் எல்லாம் அவனுக்கு செய்வதே அப்பேற்பட்டவன் அவனுக்கு பயமும் காமிக்கிறது. பயங்கிறது பயனாதனா சமஸ்கிருதம் பீமன் நிசம்பனுக்கு ஒரு பேரு பயப்படுற போது பயப்படுவன் பயத்தை சாந்தமும் படுத்துவன் அப்படி இப்படி பீமன் தாரபாலையோடு இருக்கிற பயமாக கோவில் இருக்கலாம் வைகுண்டத்திலும் இப்படிதான் தாரபாலர்கள் பெருமாமலை சங்கத்திற்கு கதாச்சாரியா இருப்பா செத்து இப்ப ரெண்டு பேரும் கடவா போய் ரெண்டு பை பயங்கரமா பல்லு இருக்கும் பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் தாரபாலர்கள் லட்சணம் அப்படி இருந்தாலே பயத்தை காட்டிடுது வேலை காட்டிட்டு பாரு பெருமாள் ஜாக்கிரதையா போ அபிதாரப்படாத போ நான் சொன்னாட்டு போ அப்படின்னு சொல்லலாம் தாரபாலர்கள் விஸ்வசூரி ஏன் ஜாட்டி வச்சிருக்கேன் நித்திய சூரிய அவர்களுக்கு ஏன் சண்டை வர போகுது பெருமாள் கைகள் மண்ணு வேகமா ஓடி வராலாம் அங்க அவ்வளவு ஆசையாம் அங்க அது போதும் ஜாட்டி வச்சிருக்கலாம் ஒழுங்கா போங்க ஒழுங்கா கைகள் மண்ணுங்க விஸ்வசூரி அப்படிப்பட்ட துவாரபால இருக்காமல் ஒரு பயமும் இருக்கு பெருமாளுக்கு ரெண்டு பரஸ்பர விருத்தமான ஒரே திருமணியிலே பெருமாளுக்கு பயமும் இருக்கும் அனுகிரகம் இருக்கும். அதனாலே தமிழா சொல்ல இதே பற்ற சொல்ல இளவான கிரித்த முகமும் இருக்கும் பொண்ணுகாசம் இருப்பான் பகவான் அப்படி பல்லு இருக்குவாங்க எதிர்மாவதால பல்ல நெரிச்சி இந்த குருவத்தை நெரிச்சி எவ்வளவு கோபத்தை காமிச்சார் எதுக்கு ஆச்சரியத்துவார் விரோதால இந்த பண்றேன்னு பயமா இருக்கிறவர் பத்தாளுக்கு எதிரியா இருக்குவாரு விரோதமா இருக்கு பயமான ரூபத்தை காட்டுற பீமஹா அந்த குணம் உண்டு பேபிதான் பலம் பெருமாவளுக்கு அவ்வளவு சொல்லாதிகள்லாம் வேண்டாம் அந்த பட்டங்கள்லாம் வேண்டாம் வந்தவாளுக்கு பலம் உயர்ந்த பலத்தை தர வைகுண்டது போய் பார்த்தா சொர்க்கம்லாம் நரகமா தெரியும். ஏ தேவி திரையாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனகம் பரமாத்மாவுடைய ஸ்தானத்தை போய் பார்த்த உடனே சொர்க்காதி வாழ்கள்லாம் நரகமா தெரியும் மற்றவர்கள் போக்கியமா தெரியும் தியாகம் பண்ணி அங்கே போய் அனுபவிக்கிறார்களாம். அப்படிப்பட்ட சாத்திய பக்தியில் பிரபத்தி அப்போ பக்தி யோகம்னு பிரபத்தி என்ன இருந்தாலும் மோட்சம் போறவாருக்கு உயர்ந்த பலம் தருவான். அப்படி பகவான் இருக்க உயர்ந்த பலம் தரக்கூடிய கைங்கரியம் பண்ணக்கூடிய இடம் நித்தியமான இடம் சாகித்யமான இடம் நித்திய விபூதி அயோத்தியா அந்த பேர் தான் இந்த அயோத்திக்கு வந்திருக்கு. யாராலையும் ஜெயிச்சு அங்க போக முடியாது அயோத்தியா அயோத்தியா பூ பிரபு விபதம் விமானம் அங்க அயோத்தியான பேர் ஊர் வைகுண்டம் பிரபு விபதம்னு கோபுர விமானம்னு பெருசா இருக்கு. அப்படி விட இடம் தான் சொல்றது அப்படி ஒரு ராஜதானி யாரால போகக்கூடியா ஒரு ராஜதானி இருந்தா இன்னொரு ராஜா லோகத்தை ஓடி சென்ற போட்டு பிடிக்கலாம் வருவான். அந்த வைகுண்ட ராஜதானி யாரும் நெருங்க முடியாது அயோத்தியா யோத்தம் சக்தி முடியாது. வேதமே சொல்றது தேவா நாம் பூர யோத்யா, நித்திய சூரியனுக்கு கூடிய அந்த இடம் அயோத்தியான்னு தெரியும். கலங்காரகம் ஆழ்வார்கள்லாம் அங்க ஐயாது ஐயாத இடம் அது அயோத்தியா அவரோஜிதா. யாராலும் ஜெயிக்கப்பட்டு நிற்க முடியாது. பராஜிதா அபராஜிதா அப்ப ஏற்பட்ட விதிதா இதெல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருந்தேன். சொல்லும்போது பெட்டர் நானா சொல்றேன். இது வேதனை சொல்லிட்டு இதெல்லாம் இந்த லட்சணங்கள்லாம் வேதனை சொல்லிட்டு வேதம்னா என்ன அர்த்தம்? வேதம்னா என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷானமித்யாவா பிரத்யக்ஷ நேர பார்த்து தெரிஞ்சுக்கிறான். நேர பார்த்து தெரியாத வேதம்னா சொல்ல முடியும். வைகுண்டத்தை பத்தி வேதனை சொல்ல முடியும். நான் நேரம் பார்க்க முடியுமா? தெரியாத தெரிவிக்கிறது வேதம் அப்படின்னு அர்த்தம். அனுமானம் தூரம் புகையை பார்க்கான். அப்ப புகையில் இருந்தா நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். அது மாதிரி இப்படி எல்லாம் இருக்கணும் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா? வைகுண்டத்தை பிரத்யட்சமா பார்க்க முடியாது, அனுமானம் பண்ணி பண்ண முடியாது. இப்படி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் தெரிவிக்கிறது எது? வேதம். அதுதான் வேதம் பேரு. நம்ம கண்ணால பார்க்காது அனுமானத்தால பார்க்காதெல்லாம் தெரிவிக்கிறது வேதம். அதனால வேதத்துக்கு வேதம்னு பேர். அதுதான் விதிதா நாகம் பரேன ஸ்திதா. நாகம்னு வைகுண்ட பேரு பரேன நாகம் நிகிதம் குஹாஜானம்னு இதயத்துல இருக்கிற அந்த வைகுண்ட பெருமாள் அங்கேயும் இருக்கிற இதுக்கு இடம் நாகம்னே பேரு. அகம் அகம்னா துக்கம். துக்கமே இல்லாத இடம் நாகம். இப்படி ந வித்தியதே அகம் எத்தலே துன்பமே கிடையாது அப்படி நாகம் பேரு. என்ன துக்கே தன்பின்னம் லட்சணம் சொல்றா. துக்கத்தோடு சேராதது நகக்கஸ்தம் அனந்தரம் எந்த பாவங்கள் வினையால பிடிக்கப்படாது. அவிதாக உரையதஞ்சது பதம் நாகம். நம்ம நினைச்சதுதான் நினைக்கக்கூடியது. அதுக்கு நாகம்ன்ற வைகுண்டர் தான் பேர் இருக்கு. சொர்க்கேபி பாதபேதி இந்த சொர்க்க பேரே அந்த சொர்க்க பேரே இந்த சொர்க்கம் அல்பம் அழியக்கூடியது. வைகுண்டத்துக்கு சொர்க்கம்னு பேரு. அந்த சொர்க்கம் ஐயாது. இந்த சொர்க்கத்துக்கு போனா இவன் ஞானம் உண்டு இல்லையா? இந்த அர்த்தர ஸ்திரீகள் அவசரம் தான் சார்ந்து இந்தனோட நம்ம இருப்போம். இவனுக்கு தெரியும் எப்ப இந்த புதுமை பத்தி எத்தனை காலம் இருக்கு? 50 வருஷமா 100 வருஷமா பேண்டே வருவான். இவன் மனுஷாருக்காக ஞானம் அழிஞ்சு போயாத இத்தனை காலத்துல கீழே விழுந்து போவோம் தள்ளிடுவான் இந்திரன். ஐயோ விழப்போறோம் விழப்போறோம் அந்த பயம் நிலையில் தினம் சொர்க்க லோகத்துல சொர்க்கேபி பாவதீதஸ்ய க்ஷயிஷ்டோகம். அதனால சுகமே கிடையாது. அங்க வைகுண்ட மாதிரி இந்த தொழில் லோகத்துல அப்பாற்பட்டது. தமச பரஸ்தாது தமசத்து பாரே ஸ்ரேந்தமஸ்தே சொல்றது குருவாச்சாரம் காமிச்சா பரேரநாகம் நிகிதம்னு சொல்லப்பட்டது. நாகமிட்ட தொகையாந்தி தீர்த்தைகி வடபாரதைகி திவம் பத்தாசிரமயாந்தி ஏ அச்சீக மதபாஷன. ஸ்லோக வார்த்தையை ஒரே வேச சொன்னோம். இச்சுகமே இருக்கக்கூடியது நினைச்சு நடக்கக்கூடியது ஸ்திதா சொன்னது ஸ்திதா நிலையாக இருக்கக்கூடியது. அபக்ஷே விநாசாத்யாம் பரிணாம ரிப்தி ஜென்மவிகி வர்ஜிதா சக்தி தேவக்கும் எஸ் சதா செய்து கேவலம் நிர்வாகிக்கக்கூடிய இடம் இது அபக்ஷயம். அழிவே என்பது கிடையாது அந்த வைகுண்ட லோகத்துக்கு. விநாசம் கிடையாது. கொஞ்சமா அழியிறது க்ஷயம், மொத்தமா அழியிறது விநாசம். இதெல்லாம் கிடையாது. மாறி மாறி போறது நிச்சயமா அது பேசுறது மாதிரி புரிகிறது இதெல்லாம் கிடையாது. பரிணாமங்கள்லாம் கிடையாது. வளர்றது புரிகிறது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லாத இடம் அப்ப என்ன சொல்லணும்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும். அது வைகுண்டம். பாவைஹி அத்புத போக போக தசனைஹி சாம்பிரம் அப்படி முடிக்கிறார். பகவானுடைய அனுபவத்தாலே நிறைந்துள்ள பொருள் எல்லாம் இருக்கும். ஸ்ரீ வைகுண்ட சத்தியம் ஸ்ரீரங்க சத்தியம் பாஷ்யா நிறைய வந்துகளை அங்க பாத்துக்கலாம். சமய வச்சு அங்க பாத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடியது அங்க போனா தவிர்த்துமா போற சேவிச்சு தோணுமா? அப்போதைக்கு அப்போது என் ஆறா அமுதமே ஆறா அமுதம் அபரியாப்தம் போருன்றதே வராது. ஆறாவதும் பெருமாளுக்கு பேரு திகழ்த்தவே திகழ்த்தாது ஆறா அமுதம் அப்போதைக்கு அப்போது. இப்பதானே சாப்பிடும் போரும் கணவன் போருன்றோம். கணவன் சாரா போருன்றோம். பெருமாள் சேர்ந்து போறவே போறாது. புராணன் பேர் புறாபி நவகா பயசாமியா இருந்தாலும் நவகா அப்போது தற்போது என் ஆற அபூதமே ஆழ்வார்கள் சர்வதா அனுபூதமானபி அபூர்வது ஆசிரியம் அவகத்தி பாஷியா சொன்னார். சதா பரிசேத்தி சொன்னார். நித்திய சோழி தினமும் எப்போதாவது சேர்த்து திரட்டாத வாழ்க்கை போரும் தோணாதா பாஷியா சொல்ற எப்பவும் சர்வதா சதா அனுகூலம் பார்த்துட்டே இருக்க, அவர் பார்த்துட்டே இருந்தாலும் புதுசு பார்த்தாலும் உங்களை கண்டக்கிறது இங்கே இப்ப பார்த்து முன்ன பார்த்த மாதிரி இல்லையே, அந்த கிழக்கு முன்ன பார்த்து மாதிரி இல்லையே அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடியது பாஷ்யகாரன். அதான் பாவைகி அற்புத போக போகி சாம்பிராக இப்ப எப்படி பரவதம் விஜயபதி எப்படி இருக்கே ஏற்பட்ட ஆஸ்திரியை விட்டு அசிந்தியாத்மா வைகுண்டேடு வரையலோகே சுயாசாப்தம் ஜெகத்பதி அது ராஜதானேன்ற அவ ஆளுகை யாரும் கிட்ட வைக்க முடியாது. ராஜாக்கள் மாதிரி இங்க ராஜா தான், சின்ன ராஜா ராஜதானின்றான், சக்கரவர்த்தி அவன் தலைநகரான், கேபிட்டல் எல்லாத்துக்கும் பெரிய கேபிட்டல் பகவான் ராஜதானி. அதுக்கு ராஜா ராஜா யானி யாரே பெருமாறும் பிராட்டியாரு. ராஜாக்கு வெளியெல்லாம் போயிட்டு போயிட்டு வருவான், காடாறு மாசம் நாடாறு மாசம் சொல்லுவான், காட்டுல வேட்டைக்கு வசப்படி யாரு ராஜா வெளியில போவான் ராஜதானியை விட்டு சிறு ராத்திரி ஊர் ஊரா போவான், தன்னை பத்தி என்ன சொல்ற வேஷம் போட்டு போவான். இப்படிலாம் நடந்த காலங்கள் ஒன்று. அப்ப ராஜதானியில இருக்க முடியாது. அப்ப ராஜதானி வந்த உடனே ராஜ்யசபை கூட்டுறது, மந்திரியை கூப்பிடுறது, ஆலோசனை மட்டும்தான் ராஜ்யசபையில பண்ணுவான். அது ராஜதானிக்கு வந்தாலும் அப்பேற்பட்ட எல்லாரும் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய வைகுண்டம் ராஜதானி. யாரு ராஜதானி? வைகுண்ட ராஜதானி, பிராட்டியும் பெருமாளை பற்றி ராஜதானி. அப்படிப்பட்ட ராஜதானியாகவும் ராஜதானி சொல்ற பிரதான நகரி ராஜ்யம் ராஜதானி. அப்படிப்பட்ட ரெண்டும் பெருமாளுக்கு தான் பிராட்டியும் சேர்ந்து அற்புத அனுபவம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி இன்னைக்கு உபன்யாசம் படிக்க போறேன். அமாவாசையில் அயோத்யேதி அபராஜிதேதி விதிதா நாஷம் பரேணஸ்திதா பாவைஹி அத்புத போக போக ககனைஹி சாங்கா சுதாஸ்யந்திபிஹி ஸ்ரீரங்கேஸ்வர கேஹலக்ஷ்மி கிரஹலக்ஷ்மி ஸ்ரீரங்கேஸ்வர கேஹலக்ஷ்மி இவயோ ஹோத்ராம் ராஜதானியம் விதுஹ. இன்னைக்கு உபன்யாசம் முடிஞ்சது, நாளைக்கு தொடரும்.